ஞாச திலகம். ஞாச வெற்றியை நிலநிறுத்தவே ஏற்பட்டது தேசிகாவதாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சிறியதும் பெரியதுமான பல கிரந்தங்களை இதற்காகவே இயற்றியவர் சுவாமி தேசிகன். தோற்றங்களில் ஞாச தசகமும் ஞாச விம்சத்தியும் தேவப்பெருமாள் விஷயமானவை. சரணாகதி தீபிகை விளக்கொளி பெருமானை பற்றியது. அரங்கத்தம்மான் விஷயமானது ஞாச திலக்கம். நெற்றியிலே இட்ட திலகம் ஒளிவை தருவது போல் இந்த ஸ்தோத்திரம் பிரபத்தியை விளங்கச் செய்கிறது. 32 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை நன்கு அறிந்தால் பிரபத்தி பற்றிய பல முக்கியமான விஷயங்களை எளிதில் அறிய முடியும். குரு பரம்பரையை வழிபட்டு தொடங்குகிறது ஸ்தோத்திரம். அடுத்து திருவரங்கரின் அபயமுத்திரை தன்னை காக்கட்டும் என்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தில் கூறப்படுபவை எவையெனில், பிராட்சியை சரணமடைந்தால் அவள் உபாயமாகவும் புருஷகாரமாகவும் இருப்பள், மோக்ஷத்தில் விருப்பமுள்ள நான் நேரடியாக பிரபத்தியாலோ பிரபத்தியை அங்கமாக கொண்ட பக்தி யோகத்தாலோ அடையத்தக்க எம்பெருமானை சரணமடைகிறேன். அன்று கண்ணனாய் அவதரித்த எம்பெருமான் மக்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்த இன்று திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ளான். திருவரங்கத்தில் உறையும் திவ்ய தம்பதிகளே நமக்கு சேஷி. அரங்கன் எனக்கு செய்த உபகாரங்கள் எத்தனையோ. பிரபந்தன் இருக்க வேண்டிய நிலையை, அவர்கள் சாஸ்திர வசியர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்துகிறார். சில சமயங்களில் பிரபன்னர் துன்பமடைகிறார்களே, அது ஏன் எனில் துன்பம் வராது போனால் எம்பெருமானை நினைக்க மாட்டார்கள். பக்தியோகத்திலும் பிரபத்தியிலும் அனுசந்திக்க வேண்டிய குணங்கள் வெவ்வேறானவை. சரணாகதி, பிரபதனம், தியாகம், ஆத்ம நிக்ஷேபம், ஞாசம் முதலிய சொற்களெல்லாம் பிரபத்தி ஒன்றையே குறிப்பன. பக்தியும் பிரபத்தியும் வெவ்வேறானவை. பிரபத்தி எல்லா பலன்களையும் தர வல்லது. ஆச்சாரிய கட்டாட்சமே உயர்வை தரும். ஆச்சாரிய நிஷ்டையே சிறந்தது. ஸ்ரீபாஷ்யகாரருடைய சம்பந்தம் பெற்று உன்னிடம் பிரபத்தி செய்த அடியேனுக்கு நீ அவசியம் பலன் தருவாய் என்ற உறுதி எனக்கு இருக்கிறது. சென்ற காலம் பழுதே போயிற்று. ஆனால் பிரபத்தி செய்த நான் இனி கவலைப்பட வேண்டியதில்லை. அற்ப மனிதர்களை நாடேன். என் முக்கரணங்களும் உன்னையே நாடும். அரங்கனுக்கே அடிமை செய்வேன். அரங்கன் இருக்கும் போது மற்றவரிடம் யாசிக்க என் நா கூசுகிறது. அற்ப பயன்களை தரும் மற்ற தெய்வங்களையும் நாடேன். திவ்ய தம்பதிகளாகிய நீங்களே என்னுடைய குற்றவர்களை ஏற்க வேண்டும். பரமபதத்தில் எனக்கு நித்திய கைங்கரியத்தை அருள வேண்டும். திருவரங்கனின் நியமனத்தால் வெங்கடேஷ கவி செய்த இந்த ஞாச திலகத்தை அணிபவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அரங்கன் தன் திருப்பள்ளியில் கைங்கரியத்தை அருள்வான்.